हरिः ॐ सहस्रशीर्षः पुरुषः सहस्राक्षः सहस्रपाद समोऽहं विश्वतो भृत्वा अष्टदिष्टदशाङ्गुलम् पुरुष एवेदकम् सर्वम् यद्भूतम् यच्च भव्यम् उदामृतत्वस्येषानः यदन्नेनादिरोहति एतावानस्य महिमा पदाध्यायाभिश्च पौरुषः पादस्य विश्वाभूतानि त्रिपादस्यामृतम् दिवि त्रिपादोर्द्वौदये पुरुषः पादस्येह भवात् पुनः ततो विश्वम् व्यक्रामत् साशलानसने हविः तस्माद् विराजायत विराजो अधिपोरुषः स जात अद्यरिष्ठत पश्चादो विमतो पुरः यत्पुरुषेण हविषा देवयज्ञमदन्वद वदन्तास्यासीताज्यम् ग्रीष्मयुग्मशरद्दभिः सप्तास्यादन्परिदयः त्रिःसप्त समिदकृताः देवायद्यज्ञम् दण्वानाः अपत्नन् पुरुषम् वशम् तैयज्ञम् बलिः प्रोक्षन् पुरुषम् जातमग्रतः तेन देवायजन्त साध्यार्षयश्च ये तस्माद्यज्ञात् सर्वभूतः संहृतम् वृषराज्यम् पशोगष्टागश्चक्रे वायव्याने आरण्यान् ग्राम्याश्च ये तस्माद्यज्ञात् सर्वभूतः ऋतस्सामानि जग्निरे छन्दागुंसि जग्निरे तस्माद् यतस्तस्मादजायत तस्मादश्वाजायन्त ये तेजोपयादतः गावाः जग्निरे तस्माद् तस्माज्जादाजावयः यद्वर्षम् निरतः कलिलाव्यकल्पयन् मुखम् किमस्य को बाहो सा ऊरो बाला उच्येते ब्राह्मणास्य मुखमासीत् बाहोराजन्यकृतः ओरोदशस्य यद्वैष्यः अभ्यागोद्र अजायत चन्द्रमा मनसो जातः चक्षौर्य अजायत मुखादिन्द्रश्चाग्निश्च प्राणाद्वायुरजायत नाभ्यासीदन्तरिक्षम् शेष्णाद्यो समवर्तत पद्भ्याम् होमेद्यश्रोत्रात् सदा लोकागोमकल्पयन् वेदाहमेतम् पुरुषम् महान्तम् आदित्यवर्णम् तमसस्तु पारे सर्वाणि लोकानि विचिर्य धीरः नामानि कृत्वा विपदयदास्ते दाता पुरस्ताद्यमुदा जहार शर्क्रप्रविद्वान् प्रतिशश्चतस्रः समेवम् विद्वानमृतैः भवति नान्यपन्था अयनाय विद्यते यज्ञेन यज्ञमयदन्तदेवाः तानि धर्माणि प्रथमान्यासन् देहनाकम् महिमानस्तजन्ते यत्र पूर्वेधाद्याः सन्ति देवाः अध्यसम्भोधः पृथिव्यैरदाश्च विश्वकर्मणः समवर्तताधि तस्य त्वष्टा विदद्रूपमेधि तत्पुरुषस्य विश्वमाजानमग्रे वेदाहमेतम् पुरुषम् महान्तम् आदित्यवर्णम् तमसः परस्ताद् तमेवम् विद्वानमृतय भवति नान्यः पन्था विद्यदेयनाय प्रजापतिश्चरति गर्भे अन्धः अजायमाना बहुधा विजायते तस्य धीराः परिजानन्ति योनिम् मरीचीणाम् मतमिच्यन्ति वेदतः यो देवेऽभ्यादपति यो देवानाम् पुरवहितः पूर्वाय देवेभ्यो जातः नमार्जाय ब्राह्मये कुजम् ब्राह्मम् जनयन्तः देवाग्रेदब्रुवन् यस्मैवम् ब्राह्मणा विद्यात् तस्य देवासन्कजे श्रीश्चरे लक्ष्मीश्च पत्न्यौ अहोरात्रे पार्श्वे नक्षत्राणि रूपम् अश्विनौ व्याप्तम् इष्टम् मणिषान् அமம் மணிகான சர்வம் மணிகான சகசதீர்கம் தேவம் விஸ்வாச்சம் விஸ்வஜம்புவம் விஸ்வம் நாராயணம் தேவமக்ஷரம் பரமம் பிரபும் விஸ்வத பரமன் நித்யம் விஸ்வம் நாராயண கோஹரிம் விஸ்வமே வேதம் புருஷஸ்தத்விஸ்வமுபஜீவதி பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகோஷாஸ்வதகோ சிவமத்யுதம் நாராயணம் மகாத்மேயம் விஸ்வாத்மானம் பராயணம் நாராயண பரம் பிரம்மதத்வம் நாராயண பர நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பர யக்யகிம் யஜ்ஜகத்யஸ்மின் ரிஷ்யதே ஸ்ரோயதே பிவ அந்தர்பரிஷ்டதச்சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதா அனந்தமவ்யயம் கவிதும் சமுத்ரேந்தம் விஸ்வசம்புவம் மத்மகோஷ பிரதீகாஷகம் ஹிருதயம் சாப்யதோமுகம் அதானிஷ்யாபிதத்யாந்தராவ்யாமுபரிதிஷ்டதி ஹிருதயம் தத்விஜானீயாத்விஸ்வஸ்யாயதனம் மஹத் சந்ததகோ ஷிராபிஸ்தூலம் மத்யாகோஷதன்னிபம் தியமேமாரமஸ்தகம்ஜேவன்னிஷிகாணீயோர்வாபியமஸ்திதீரமியஸ்தாவிஜுல்லேகேபாஸ்வரா ீவாரோதமீபீதாபமாத்மாவியவர்த்திதிரமாசுபேந்திரஸ்வர பரமஸ்வராஜம் சத்யம் பரம் பிரம்மபுருஷம் கிருஷ்ணமிங்கலம் ஓஸ்வரதம் விரோபாட்சம் விஸ்வரூபாய வை நம ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னா விஷ்ணு பிரசோதயாத் ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னா விஷ்ணு பிரசோதயாத் ஸ்வேஷ்மாநுகம் வீர்யாணி ப்ரவோஷய்யம் பார்த்திவாணி விமமே ரஜாகோ ஸ்ரியோ அஸ்தபாய துத்தரகோ சதத்தம் விதக்ரமானஸ்த்ரேதோர்காய விஷ்ணாரராதமதி விஷ்ணா பிருஷ்டமதி விஷ்ணாத்யத்ரே சோ விஷ்ணாத்யோரதி விஷ்ணா ஸ்வமதி வைஷ்ணவமதி விஷ்ணவே ஸ்வா ததத்ய பிரியமபிபாதோ அஸ்யாம் ிவந்தோரிஷ்ணே பரமே மதுபவுஷ்டவே வீரியாய மிருவானீமஸ்வரோஷ விக்கிரமேஷ அதிஷயந்தி புவனாதி விஷ்வா பரோ மாத்திரையாதனுவாவதேமஹித்மன்வஷ்ணவந்தி உபேதே விரதீ பிருத்துவியா விஷ்ணாதேவஸ்தம் பரமஸ்ய விக்ஷே விசக்ரமே பிருத்திவீ மேஷயேதா க்ஷேத்ராய விஷ்ணு மலஹேதிரவ்யன் த்ருவாதோ அஸ்ய கீதயோஜநாதஹ உருக்ஷதிகமசுஜனிமாசகார த்ருதேவ பிருத்திவீ மேஷயேதா விசக்ரமே ததர்த்த சம்மஹித்வா த்ருவிஷ்ணுரத்ருதவசத்தவீயான் தேஷ்யர்த்தவிரிய நாம அதோதேவாந்தராயதாவிஷ்ணு விஜக்ரமே பிருவியா சப்ததாமபி இதம் விஷ்ணர்விஜக்ரமே தேதானிதேபதம் சமோலமஸ்ய வாகும் சுரே த்ரீணி பதா விஜக்ரமே விஷ்ணுர்கோபாதாப்யா ததோ தர்மாணி தாரயன் விஷ்ணோ கர்மாணி பஷ்யதயதா ப்ரதானி பஸ்பஷே இந்திரச்சா பரமம் பகதோ சதாவசியோரையுராதம் தத்விப்ராதோ விபஞ்சவாதாபாகோசமிந்தேஷ்ய பரமம் பதம் ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரதா சந்திராமிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாவஹ மகாவஹாதவேதலட்சீமனபாமிணீரம்யம் விந்தேயங்காமம்புருஷாணம் அஸ்வோரிவாம்பிரதமியமஸ்தி நாத பிரபோதினீம் ಶ್ರೀಜನಂ ದೇವೀಮ ಪಾಶ್ವಯೇ ಶ್ರೀರ್ಮಾದೇವೀ ದಿಷದಾಂ ತಾಂ ಚೋಷ್ಮಿತಾಂ ಹಿರಣ್ಯಪ್ಯಾಕಾರಮಾದ್ರಾಂ ಜ್ವಲಂತೀಂ ದೃಷ್ಟಾಂ ದರ್ಪಯಂತೀಂ ಪದ್ಮೇ ಸ್ಥಿತಾಂ ಭಕ್ತವರ್ಣಾಂ ತ್ವಾಮಿಹ ಪಾಶ್ವಯೇ ಶ್ರಿಯಂ ಚಂದ್ರಾಂ ಪ್ರಭಾಸಾಯ ತಥಾ ಜ್ವಲಂತೀಂ ಶ್ರಿಯಲ್ಲೋಕೇ ದೇವದೃಷ್ಟಾಮುದಾರಾಂ ತಾಂ ಪದ್ಮಿನೀಮೀಂ ಚರಣಮೃಪದ್ಯೇ ಲಕ್ಷ್ಮೀರ್ಮೇ ನಶ್ಯತಾಂ ತ್ವಾಂ ವೃಣೇ ಆದಿತ್ಯವರ್ಣೇ ತಪಸೋದಿಜಾತೋ ವನಸ್ಪತಿಸ್ತವ ವೃಕ್ಷೋದ ಬಿಲ್ವಃ ತಸ್ಯ ಫಲಾನಿ ತಪಸಾನು ಸಂತು ಮಾಯಾಂತರಾಯಾಶ್ಚ ವಾಕ್ಯಾಃ ಲಕ್ಷ್ಮೀಃ ಉಪಯುತ ಮಾಂ ದೇವತಃ ಕೀರ್ತಿಶ್ಚ ಮಣಿನಾ ಸಹ ಚಾದರ್ಭೋದೋಸ್ಮಿರಾಶ್ರೇಸ್ಮಿನ್ ಕೀರ್ತಿ ವೃದ್ಧಿಂ ದದಾತು ಮೇ ಶಕ್ತಿ ಪಾದಾಮಲಾಂ ಜ್ಯೇಷ್ಠಾಮಲಕ್ಷ್ಮೀರ್ನಾದಯಾಮ್ಯಹಂ ಅಭೋಧಿಮದಮೃದ್ಯಂತ ಸರ್ವಾನ್ ನಿರ್ನುಗಮೇ ಗೃಹಾದ್ ದಂಡದ್ವಾರಾನ್ ದುರಾದರ್ಶಾನ್ ನಿತ್ಯಪುಷ್ಟಾಂ ಕರೀಷಿಣೀ ಈಶ್ವರೀಕಂ ಸರ್ವಭೂತಾನಾಂ ಸ್ವಾಮಿಹಾವಸ್ವಯೇ ಶ್ರಿಯಂ ಮನಸಃ ಕಾಮಮಾಕೋದಿಂ ವಾಜಂ ಸತ್ಯಮಧೀಮಹಿ ಪಶೋನಾಂ ರೋಪಮನ್ನಸ್ಯ ಮಹಿಶ್ರೀಶಯತಾಂ ಯಶಃ ಕರ್ತಮೇಣ ಪ್ರಜಾಭೂತಾಮಹಿ ಸಂಭವ ಕರ್ತಮ ಶ್ರಿಯಂ ವಾಸಯ ಮೇ ಕುಲೇ ಮಾತರಂ ಪದ್ಮಮಾಲಿನೀಂ ಆಪಸ್ಸುಜಂತುಸ್ನಿಗ್ಧಾಯ ಜಿಗ್ಲೀಲವಸ ಮೇ ಗೃಹೇ ಯಜ ದೇವೀಂ ಮಾತರಂ ಶ್ರಿಯಂ ವಾಸಯ ಮೇ ಕುಲೇ ಆದ್ರಾಂ ಯಃ ಕರಣೀಂ ಯಷ್ಟಿಂ ಪಿಂಗಲಾಂ ಪದ್ಮಮಾಲಿನೀ ಚಂದ್ರಾಂ ಹಿರಣ್ಮಯೀಂ ಲಕ್ಷ್ಮೀಂ ಜಾತವೇದೋ ಮಹಾವಹ ಆದ್ರಾಂ ಪುಷ್ಕರಣೀಂ ಪುಷ್ಟಿಂ ಸುವರ್ಣಾಂ ಹೇಮಮಾಲಿನೀ ಸೂರ್ಯಾಂ ಹಿರಣ್ಮಯೀಂ ಲಕ್ಷ್ಮೀಂ ಜಾತವೇದೋ ಮಹಾವಹ ತಾಂ ಮಹಾವಹ ಜಾತವೇದೋ ಲಕ್ಷ್ಮೀಮನಪಕಾಮಿನೀ ಯಸ್ಯಾಂ ಹಿರಣ್ಯಂ ಪ್ರಭೂತಂಗಾವೋ ದಾಸ್ಯೋಶ್ವಾನೇ ವಿಂದೇಯಂ ಪುರುಷಾಣಹಂ ಹಿರಣ್ಯವರ್ಣಾಂ ಹರಿಣೀಂ ಸವರ್ಣರದಸ್ವಜಾಂ ಚಂದ್ರಾಂ ಹಿರಣ್ಮಯೀಂ ಲಕ್ಷ್ಮೀಂ ಜಾತವೇದೋ ಮಹಾವಹ ತಾಂ ಮಹಾವಹ ಜಾತವೇದೋ ಲಕ್ಷ್ಮೀಮನಪಕಾಮಿನೀ ಯಸ್ಯಾಂ ಹಿರಣ್ಯಂ ವಿಂದೇಯಂ ಗಾವಶ್ವಂ ಪುರುಷಾಣಹಂ ಅಶ್ವಭೋರ್ವಾಂ ರಥಮಧ್ಯಾಮಸ್ತಿನಾದ ಪ್ರಬೋಧಿನೀ ಶ್ರೀಯಂ ದೇವೀ ಉಪಸ್ಮಯೇ ಶ್ರೀರ್ಮಾ ದೇವೀ ದಿಷದಾಂ ತಾಂ ತೋಷ್ಮಿತಾಂ ಹಿರಣ್ಯಪ್ಯಾಗಾದಾಮಾದ್ರಾಂ ಜ್ವಲಂತೀಂ ದೃಷ್ಟಾಂ ದರ್ಪಯಂತೀಂ ಪದ್ಮೇ ಸ್ಥಿತಾಂ ಪದ್ಮವರ್ಣಾಂ ತ್ವಾಮಿಹ ಉಪಸ್ಮಯೇ ಶ್ರಿಯಂ ಚಂದ್ರಾಂ ಪ್ರಭಾಸಾಯ ತಥಾ ಜ್ವಲಂತೀಂ ಶ್ರಿಯಲ್ಲೋಕೇ ದೇವದೃಷ್ಟಾಮುದಾರಾಂ ತಾಂ ಪದ್ಮಿನೀಮೀಂ ಚರಣಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ ಲಕ್ಷ್ಮೀರ್ಮೇ ನಶ್ಯತಾಂ ತ್ವಾಂ ವೃಣೇ ಆದಿತ್ಯವರ್ಣೇ ತಪಸೋದಿಜಾತೋ ವನಸ್ಪತಿಸ್ತವ ವೃಕ್ಷೋದ ಬಿಲ್ವಃ ತಸ್ಯ ಫಲಾನಿ ತಪಸಾನು ಸಂತು ಮಾಯಾಂತರಾಯಾಶ್ಚ ವಾಕ್ಯಾಃ ಲಕ್ಷ್ಮೀಃ ಉಪೈತ ಮಾಂ ದೇವತಃ ಕೀರ್ತಿಶ್ಚ ಮಣಿನಾ ಸಹ ಪ್ರಾದರ್ಭೋದೋಸ್ಮಿರಾಶ್ರೇಸ್ಮಿನ್ ಕೀರ್ತಿವೃದ್ಧಿಂ ದದಾತು ಮೇ ಶಕ್ತಿ ಪಾದಾಮಲಾಂ ಜ್ಯೇಷ್ಠಾಮಲಕ್ಷ್ಮೀರ್ನಾಶಯಾಮ್ಯಹಂ ಅಭೋಧಿ ಮದಮೃದ್ಯಂ ಚ ಸರ್ವಾನ್ ನಿರ್ನುಗಮೇ ಗೃಹಾತ್ ದಂಡದ್ವಾರಾಂ ದುರಾದರ್ಶಾನ್ ನಿತ್ಯಪುಷ್ಟಾಂ ಕರೀಷಿಣೀ ಈಶ್ವರೀಕಂ ಸರ್ವಭೂತಾನಾಂ ತ್ವಾಮಿಹ ಪಾಶ್ವಯೇ ಶ್ರಿಯಂ ಮನಸಃ ಕಾಮಮಾಕೋದಿಂ ವಾಚಃ ಸತ್ಯಮಧೀಮಹಿ ಪಶೂನಾಂ ರೋಪಮನ್ನಸ್ಯ ಮಹಿಶ್ರೀಶಯತಾಂ ಯಶಃ ಕರ್ತಮೇಣ ಪ್ರಜಾಭೂತಾಮಹಿ ಸಂಭವ ಕರ್ತಮ ಶ್ರಿಯಂ ವಾಸಯ ಮೇ ಕುಲೇ ಮಾತರಂ ಪದ್ಮಮಾಲಿನೀ ಆಪಸ್ಸುಜಂ ದುಸ್ನಿಗ್ಧಾನಿ ಜಿಗ್ಲೀಲವಸ ಮೇ ಗೃಹೇ ನಿಷದೇವೀಂ ಮಾತರಂ ಶ್ರಿಯಂ ವಾಸಯ ಮೇ ಕುಲೇ ಆದ್ರಾಂ ಯಃ ಕರಣೀ ಯಷ್ಟಿಂ ಪಿಂಗಲಾಂ ಪದ್ಮಮಾಲಿನೀಂ ಚಂದ್ರಾಂ ಹಿರಣ್ಮಯೀಂ ಲಕ್ಷ್ಮೀಂ ಜಾತವೇದೋ ಮಹಾವಹ ಆದ್ರಾಂ ಪುಷ್ಕರಣೀಂ ಪುಷ್ಟಿಂ ಸುವರ್ಣಾಂ ಹೇಮಮಾಲಿನೀಂ ಸೂರ್ಯಾಂ ಹಿರಣ್ಮಯೀಂ ಲಕ್ಷ್ಮೀಂ ಜಾತವೇದೋ ಮಹಾವಹ ತಾಂ ಮಹಾವಹ ಜಾತವೇದೋ ಲಕ್ಷ್ಮೀನಪಕಾಮಿನೀ ಯಸ್ಯಾಂ ಹಿರಣ್ಯಂ ಪ್ರಭೋದಂಗಾವೋ ದಾಸ್ಯೋಶ್ವಾನೇ ವಿಂದೇಯಂ ಪುರುಷಾಣಹಂ ಹಿರಣ್ಯವರ್ಣಾಂ ಹರಿಣೀಂ ಸವರ್ಣರಥಸ್ರಜಾಂ ಚಂದ್ರಾಂ ಹಿರಣ್ಮಯೀಂ ಲಕ್ಷ್ಮೀಂ ಜಾತವೇದೋ ಮಹಾವಹ ತಾಂ ಮಹಾವಹ ಜಾತವೇದೋ ಲಕ್ಷ್ಮೀಮನಪಕಾಮಿನೀ ಯಸ್ಯಾಂ ಹಿರಣ್ಯಂ ವಿಂದೇಯಂ ಕಾಮಶ್ವಂ ಪುರುಷಾಣಹಂ ಅಶ್ವಾರ್ವಾಂ ರಥಮಧ್ಯಾಂ ಹಸ್ತಿನಾದ ಪ್ರಬೋಧಿನೀ శ్రియం దేవీ ఉపక్వయే శ్రీర్మా దేవీ తాం తోస్మితాం హిరణ్య ప్రాకారామాద్రాంజలందీం దృప్తాం తర్పయంతీం పద్మేర్చితాం పద్మవర్ణాం ద్వాదిహోపక్వయే శ్రియం చంద్రాం ప్రభాసాయ యథాజ్వలంతీం శ్రియం లోకే దేవజష్టాముదారాం తాం పద్మినీమీం చరణమహం ప్రపద్యే లక్ష్మీర్మే నశ్యతాం త్వాం వృణే ఆదిత్యవర్ణే తపసాదిశాసో వనస్పతి స్తవపేక్షాద బిల్వః ప్రత్యఫలాని తపసానుజంత మాయాంతరాయాశ్చ వాక్యాః లక్ష్మీః ఉపైతుమాన్ దేవతః కీర్తిశ్చ మణినా సహ ప్రాదర్భూతస్మిరాశ్వేస్మిన్ కీర్తివృద్ధిం దదాతు మే శుక్తిపాశామలాన్ జ్యేష్టామలక్ష్మీర్నాశయామ్యహం అభోజమసమృద్ధిం చ సర్వాన్నిర్నత మే గృహాత్ దంతద్వారాందురాదృశాన్ నిత్యపుష్టాం పరీషీ ఈశ్వరీకో సర్వభూతానాం స్వామిహోవహ్వయే శ్రియం మనసః కామమాపోజిం వాదస్తత్యమహీమహి పురోనాం రూపమన్నస్య మహిశ్రీశయదాయదః రద్గమేణ ప్రజాభూతా మహిసంభవవర్తమ శ్రియం వాసయమే కులే మాతరం వద్మమాలినీ ఆపశ్రుజం దుష్టిగ్ధాని క్లీదవసమే గృహే నిషదేవీం మాతరం శ్రియం వాసయమే కులే ఆద్రాయ్యకరణీం యష్టిం పింగళాం పద్మమాలినీం చంద్రాం హిరణ్మయీం లక్ష్మీం జాతవేదో మహావహ ఆద్రాం పుష్కరణీం పుష్టిం సువర్ణాం హేమమాలినీం శౌర్యాం హిరణ్మయీం లక్ష్మీం జాతవేదో మహావహ తాం వావహ జాతవేదో లక్ష్మీమనవగామినీ యస్యాం హిరణ్యం ప్రభూతం గావోదాస్యోశ్వానే విందేయం పురుషానహం హిరణ్యవర్ణాం హరిణీం సువర్ణరదశ్రజాం చంద్రాం హిరణ్మయీం లక్ష్మీం జాతవేదో మహావహ తాం మహావహ జాతవేదో లక్ష్మీమనవగామినీ యస్యాం హిరణ్యం విందేయం గావశ్వం పురుషానహం అశ్వపూర్వాం వృషమద్యాం అశ్వినాద ప్రబోధినీ శ్రీగం దేవీముపక్వయే శ్రీమాదేవీ సుషదాం వాం సోష్మితాం హిరణ్య ప్రావారామాద్రాం జ్వలంతీం తృప్తాం తర్పయంతీం పద్మే స్థితాం పద్మవర్ణాం ద్వామిహోపక్వయే శ్రియం చంద్రాం ప్రభాసాయ యశసాజ్వలంతీం శ్రియం లోకే దేవజష్టాపదారాం తాం పద్మినీమీం చరణమహం ప్రపద్యే లక్ష్మీర్మే నశ్యతాం త్వాం వృణే ఆదిత్యవర్ణే తపసాదిజాతో వనస్పతి స్తవ వృక్షోద బిల్వః తస్య ఫలాని తపసానుజంతు మాయాంతరాయాశ్చ వాక్యాః లక్ష్మీః ఉపైతుమాన్ దేవతః కీర్తిశ్చ మణినా సహ ప్రాదర్భూతస్మిరాశ్రేస్మిన్ కీర్తివృద్ధిం దదాతు మే శుక్తిపాశామలాన్ జ్యేష్టామలక్ష్మీర్నాశయామ్యహం అభోజిమసమృద్ధ్యంత సర్వాన్నిర్నత మే గృహాత్ అంధద్వారాం దురాదర్శాన్ నిత్యపుష్టాం కరీషిణీ ఈశ్వరీకం సర్వభూతానాం స్వామిహోపహ్వయే శ్రియం మనసః కామమాపోజిం వాచఃసత్యమహీమహి పశూనాం రూపమన్నస్య మహిశ్రీశయదాయజః కర్తమేణ ప్రజాభూతా మహిషం భవవర్తమ శ్రియం వాచయ మే కులే మాతరం పద్మమాలినీ ఆపశ్రుతం దుష్టిగ్ధాని దిక్లీతమసమే గృహే నిజదేవీ మాతరం శ్రియం వాచయ మే కులే ఆద్రాయకరణీ యష్టిం పింగళాం పద్మమాలినీ చంద్రాం హిరణ్మయీం లక్ష్మీం జాతవేదో మహావహ ఆద్రాం పుష్కరణీం పుష్టిం సువర్ణాం హేమమాలినీ పూజాం హిరణ్మయీం లక్ష్మీం జాతవేదో మహావహ తా మహావహ జాతవేదో యస్యాం హిరణ్యం ప్రభూతం కావోదాశ్వానే విందేయం పురుషానహం హిరణ్యవర్ణాం హరిణీం సువర్ణరదశ్రజా చంద్రాం హిరణ్మయీం లక్ష్మీం జాతవేదో మహావహ తాం మహావహ జాతవేదో లక్ష్మీమనవగామినీ యస్యాం హిరణ్యం విందేయం వామశ్వం పురుషానహం అశ్వపూర్వాం రథమద్యామస్తినాదప్రబోధినీ

சந்திராம் பிரபாதாய ஜலந்தி ஸ்ரீகல் லோகே தேவசுஷ்டாமுதாரா தாம் பத்மினிமீம் சரணமஹம் பிரபத்யே லக்ஷ்மீர்மேணஷ்யதாம் த்வாம் ரிணே ஆதித்யவர்ணே தபசோதி ஜாதோ வனஸ்பதிஸ்தவவ்ருக்ஷோத வில்வஹ தஸ்ய பலானி தபசானஜம் தமாயாந்தராயாச்ச வாக்யாஹ லக்ஷ்மீஹ உபைதுமாம் தேவசஹஸ்கீர்த்திஸ்ய மணிநாதஹ ீர்த்திமிருத்திம் தாது மே சுவாசாமலாஞ்சாமலட்சீர்நாசையாமியம் அபோஜமசமிருத்திம் சர்வாண்ணமேதிரஹாத் கந்தராந்தராதரஷாநித்யபுஷ்டாங்கரீஷிணீ ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் த்வாபிஹாபஹ்வயே ஸ்ரீயம் மனசஃ காமமாகோதிம் வாஜஸ்ஸத்யமதீமஹி அசோனாம் ரோபமண்ணஸ்ய மஹிஷேஷயதாயஷ கர்த்தமேண ப்ரஜாபோதா மஹி சம்பவ வர்த்தம ஸ்ரீயம் வாசயமே குலே மாதரம் பத்மமாலினீம் ஆபஸ்ரம் துஷ்ணிப்தானி திக்கீ தவசமே கிருஹே ஹிததேவீம் மாதரம் ஸ்ரீயம் வாசயமே குலே ஆத்ராய கரணீம் யஷ்டிம் பிங்கலாம் பத்மமாலினீம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவே தோமாவஹ ஆத்ராம் புஷ்கரணீம் புஷ்டிம் சுவர்ணாம் ஹேம மாலினீம் சூர்யாம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாவஹ தாம் மகாவஹ ஜாதவேதோ லக்ஷ்மீமனவகாமினீம் யஸ்யாம் ஹிரண்யம் பிரபூதம் காவோதாத்யோஷ்வானே விந்தேயம் புருஷானஹம் ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரததஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாவஹ தாம் மகாவஹ ஜாதவேதோ லக்ஷ்மீமனபகாமினீம் யஸ்யாம் ஹிரண்யம் விந்தேயம் காமஸ்வம் புருஷானஹம் அஸ்வபோரவாம்ரதமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினீம் ஸ்ரீயம் தேவீமபஹ்வயே ஸ்ரீர்மாதேவீ ஜுஷதாம் காம் சோஷ்மிதாம் ஹிரண்ய பிராகாராமாத்ராம் ஜ்வலந்தீம் திருப்தாம் தர்ப்பயந்தீம் பத்மே ஸ்திதாம் பத்மவர்ணாம் த்வாமிஹாபஹ்வயே ஸ்ரீயம் சந்திராம் பிரபாதாய யசதாஜ்வலந்தீம் ஸ்ரீயம் லோகே தேவசுஷ்டாமுதாராம் தாம் பத்மினிமீம் சரணமஹம் பிரபத்யே லக்ஷ்மீர்மேணஷ்யதாம் த்வாம் ரிணே ஆதித்யவர்ணே தபசோதி ஜாதோ வனஸ்பதித்தவ வ்ருக்ஷோத வில்வஹ தஸ்ய பலானி தபசானஜம் தமாயாந்தராயாச்ச வாக்யாஹ லக்ஷ்மீஹ உபைதுமாம் தேவசஹஸ்கீர்த்திஸ்ய மணிநாதஹ ப்ராதர்போதோஸ்பிராஸ்தேர்பின் கீர்த்திமிருத்திம் ததாது மே ஸ்ருதிவாசாமலாஞ்சேஷ்டாமலக்ஷ்மீர்நாசயாம்யஹம் அபோதிமதமிருத்திம் ச சர்வாண்ணிர்ந்த மே கிரஹாத் கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்யபுஷ்டாங்கரீஷிணீம் ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் த்வாமிஹாபஸ்மயே ஸ்ரீயம் மனசாமோதிம்பாதசத்யமதீமஹீ அசோணாங்காபமண்ணத்யமஹிஸ்ரீஸ்வயதாயதா கர்தமேணப்ரஜாபூதாமஹிசம்பவகர்தமே ஸ்ரீயம்பாதயமே குலே மாதரம் பத்மமாலினீம் ஆவஸ்ருதம் ஜுஷ்டிப்தானி திக்கீ தவசமே கிருஹே ஹிததேவீம் மாதரம் ஸ்ரீயம்பாதயமே குலே ஆத்ராய்யக்கரணீயஸ்திம் பிங்கலாம் பத்மமாலினீம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாவஹ ஆத்ராம் புஷ்கரணீம் புஷ்டிம் சுவர்ணாம் ஹேமமாலினீம் சூர்யாம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாவஹ தாம் மகாவஹ ஜாதவேதோ லக்ஷ்மீமனபகாமினீம் யஸ்யாம் ஹிரண்யம் பிரபூதம் காவோதாத்யோஷ்வானே விந்தேயம் புருஷானஹம் ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் நவர்ணரததஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாவஹ தாம் மகாவஹ ஜாதவேதோ லக்ஷ்மீமனபகாமினீம் யஸ்யாம் ஹிரண்யம் விந்தேயம் காமஸ்வம் புருஷானஹம் அஸ்வபோரவாம்ருதமத்யாம் ஹஸ்திநாதப்ரபோதினீம் ஸ்ரீயம் தேவீமபஹ்வயே ஸ்ரீர்மாதேவீ ஜுஷதாம் காம் சோஷ்மிதாம் ஹிரண்யப்ராகாராமாத்ராஞ்ஜ்வலந்தீம் த்ருப்தாம் தர்ப்பயந்தீம் பத்மேஸ்திதாம் பத்மவர்ணாம் த்வாமிஹாபஹ்வயே ஸ்ரீயம் சந்திராம் பிரபாதாய யசதாஜ்வலந்தீம் ஸ்ரீயம் லோகே தேவசுஷ்டாமுதாராம் Sam Padmini Mim Saranamaham Prabhajye Lakshmi Menashyatam Tambrune Aditya Varane Tapasodi Jata Vanaspati Stava Vrikshoda Vilvaha Yasya Palani Tapasana Jandamayam Darayasya Bhagya Lakshmi Upaidumam Deva Sahakye Tisya Maninasaha Rather Bhoda Sira Sepinki Tivrithinda Dadume Sutti-vata-mala-anjeta-mara-tmin-nada-yam-yaham-abhava-jivata-mirtim-jasar-vanyan-nata-medrihad-dandhat-vara-anjara-lirhan-nityavartan-gari-jini-ishwari-tum-sarva-bhuta-nam-dvami-hava-kvaya-shiyam-panatakka-mama-kodim-bhajas-satyam-adhi-mahi-vashodam-dokamannas-yamahi-shri-shayata-yajaha Kaddamena-prajabhuta-mahitam-bhava-gattama-shriyam-vatayame-kule-mataram-padma-malini-ah-asrujan-dashtik-dhani-dikki-dhava-same-grihe-hidade-vim-mataram-shriyam-vatayame-kule-adrayah-karani-yashtim-bhinjalam-padma-malini-chandram-hiranyayim-lakshmin-jata-veto-mahamaha Adram Pushkaranim Pushtim Savaranam Hema Malinim Suryam Hiranmayim Lakshmin Jadavedo Mahavaha Sam Mahavaha Jadavedo Lakshmi Manavagaminim Yasyam Hiranyam Prabhotangavadasyoshvane Vindrayam Purushanaham Hiranyavarunam Harinim Suvarnadasrajam Chandram Hiranmayim Lakshmin Jadavedo Mahavaha Tam Mahavaha Jadavedo Lakshmi Manapadamini Yasyam Hiranyam Vindeyam Kamashvam Purushanaham Ashvapurvam Pratamadyam Hastinada Prabodini Priyam Devi Mupakvaye Shirma Devi Jushatam Tam Sosmidam Hiranya Prakara Madran Jalandin Driptam Darpayandim Padme Stidam Padma Varnam Dhamihabakvaye Shriyam Chandram Prabhataya Sasad Dulantim Sigan Loke Deva Jushtamudaram Tam Padmini Vim Saranamaham Prabhadya Lakshmi Menashyatam Gambrane Aditya Varaneta Pasadidata Vanaspatista Vavrikshoda Vilvaha Sasya Palanita Pasana Jandamayam Darayasya Bhagya Lakshmi Upaidumam Deva Sahakitishta Maninasaha Radar Bhoda Pira Sresvin Girdim Ridhim Dadadume Shukti Bada Malan Jetta Malakshmi Najayam Yaham Abodhi Madamidhim Tadarvan Ninnakame Grihad Gandhasvaram Duradarishan Nitya Pushtam Garijini Ishwari Gumsarva Bhutanam Dvami Havakvaye Shriyam Manasakkama Makodim Bajas Satyamaji Mahi Pashonam Ropamannat Yamahishti Shayadayaha Kaddamena Prajabhuta Mahitam Bhagavaddama Shriyam Vatayame Kule Madaram Vardha Malinim Apasrujam Dushdiddhani Jitkita Vatame Grihe Jadevim Madaram Shriyam Vatayame Kule Adraya Karanim Yashtim Pintalam Vardha Malinim Chandram Miranmagin Lakshmin Jataveto Mahavaha Abraham Pushkaranim Pushtim Suparanam Hema Malinim Suryam Hiranmayim Lakshmin Jadavedo Mahavaha Tam Mahavaha Jadavedo Lakshmi Manapakamini Yasyam Hiranyam Prabhutam Gavadasya Shwane Vindrayam Purushanaham Hiranyavaranam Harinim Suvarnaradasrajam Chandram Hiranmayim Lakshmin Jadavedo Mahavaha Tam Mahavaha Jadavedo Lakshmi Manapakamini Yasyam Hiranyam Vindrayam Kamashvam Purushanaham Ashvapurvam Pratamadyam Hastinada Prabodhini Shriyam Devim Bhakvaye Shirma Devi Jushatam Tam Toshmitam Hiranyam Prakara Madran Tulandim Driptam Tattayandim Vatne Sridam Vatma Varnam Dvamiha Bhakvaye Shriyam Chandram Prabhataya Sasad Dalamdeem Shriyan Loke Deva Jushtamudaram Tam Padmini Vim Charanamaham Prabhadya Lakshmi Menashyatam Dvamrane ధ్రువాదిరాం విష్ణుపత్యగారాధ్యేయానా సకదో యామనోదా

ఉదాయుషాయుషోషీనాగం రసేనాజన్యశ్మేనా దామృతాగం తక్షదేవం పురస్తుక్రముచ్చరే పశ్యేమ శరదశ్వతం జీవేమ శరదశ్వతం నందామ శరదశ్వతం మాదామ శరదశ్వతం భవామ శరదశ్వతగో సులవామ శరదశ్వతం అభ్రవామ శరదశ్వతమధీరాస్యామ శరదశ్వతం చోక్షదోర్యం దృశే యౌదగాన్ మహదోన్మవాద్భ్రాజమానస్తరిరస్య మధ్యా సమార్షవోరోహిరాక్షన్మనసా పునాదో బ్రహ్మణ శోదమ్యతి బ్రహ్మణ ఆనీ బ్రహ్మణ ఆవపనమదిదారిదేయం పృథివీ బ్రహ్మణామహీదారితమేన మహదంతరిక్షం దివందాదార పృథివీ గోదరేమాహం వేద తదహం ధారయామి మామద్వేదో దివిశ్వదే మేధామణీరే మా విశదా గోసమీచీ భూతశ్చ భవ్యశ్చావరుద్ధీ సర్వమాయురయాని సర్వమాయురయాని ఆవిర్భిర్భిర్యోనభూణాప్యాయ హరివర్ధమానః యదాస్తోత్రభ్యామణిభోత్రారజాదివోయేష్టమాదోదవేత్యామ బ్రహ్మ బ్రావేష్మదన్మహావీర్ ఓం శాంతి శాంతి శాంతి హరి ఓ